என்ன மாமி? நீ டிவியில பாடினது ரொம்ப நல்லா இருந்ததுடா. இனிமே உன்னை நான் தியாகம் கூப்பிட போறதில்ல, பாகவதர் தான் கூப்பிட போறேன். டிவியில பாடுறது, மியூசிக் கிளாஸ் வச்சு நடத்துறது, இதுதான் என் பொழப்பு. அது இருக்கட்டும், அந்த பாட்டுல பல்லவியை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. நேக்கு அந்த சரணத்தையும் கேட்கணும் போல ஆசையா இருக்குடா. பாடுற கண்ணா. அன்னை மாடிதனி சில நாள் அதை விடுத்தொரு சில நாள் சின்னை வெளியினி சில நாள் உன்ன வழி இன்றி சில நாள் நட்பின் நரத்தைகள் சில நாள் நம்பி திரிந்ததும் பல நாள் கானல் நீரில் சில நாள் கடல் நடுவிலும் சில நாள் மயக்கத்தில் திருநாள் கையில் குழந்தையும் அதனால் ஓடி முடிந்தது காலங்கள் காலங்கள் பூங்கொடியே துள்ளி தீரிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம் துள்ளி தீரிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம் பயணத்தை தொடர்ந்தேன் வானம் எல்லை என நடந்தேன் காதல் வேள்விதனில் விழுந்தேன் கேள்விக்குரியடைந்தேன் உன்னை நினைச்சிங்கு சிரித்தேன் உன்னை கதைதனை மறைத்தேன் பதில் சொல்லிட நினைத்தேன் சொல்ல மொழி இன்றி தவித்தேன் வாழ்கின்ற வாழ்வெல்லாம் நீ தூமிழ் போன்றது பூங்கொடியே துள்ளித்தீரிந்ததொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம் காலம் தள்ளிப்பயின்றதொரு காலம் காலங்கள் ஓடுது பூங்கொடியே பூங்கொடியே இன்பத்தை தேடுது பூ